الظالمين ولا عدوان إلا على الظالمين. أصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، لن يتركم ملكم رياسة وغدر قليل. السلام عليكم ورحمة الله وبركاته. நாம் தொடர்ந்து இந்த இடத்திலே ரியாது சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய அருமையான அந்த நூலிலிருந்து ஒரு சில நபிமொழிகளை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் முதலாவது பாடம் பாபுல் இஹ்லாஸ், இஹ்லாஸுடைய அந்த தலைப்பையொட்டிய பாடத்தில் எட்டாவது ஹதீஸாக இன்றைய தினத்தில் நாம் பார்க்கப் போவது பின்வரும் ஹதீஸ். அன் அபி மூசா அப்துல்லாஹி பின் கைஸின் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கால் سئل رسول الله صلى الله عليه وسلم عن الرجل يقاتل شجاعة ويقاتل حمية ويقاتل رياء أي ذلك في سبيل الله؟ فقال رسول الله صلى الله عليه وسلم من قاتل لتكون كلمة الله هي العليا فهو في سبيل الله. متفق عليه. بخاري مسلم لي بذيوارك قولي عند سيدي النبي صلى الله عليه وسلم قال بن ورماري شلق نارك أبو موسى அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை தொட்டும் இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நபி அவர்களிடத்திலே ஒரு தடவை கேட்கப்படுகின்றது, ஒரு மனிதன் அவனுடைய வீரத்தை காட்டுவதற்காக வேண்டி போர் புரிகின்றான், மற்றும் ஒரு மனிதன் ரோசத்துக்காக போர் புரிகின்றான், இன்னும் ஒரு மனிதன் முகஸ்துதிக்காக வேண்டி போர் புரிகின்றான், இந்த மக்களில் யார் அல்லாஹுடைய பாதையில் போர் புரியக்கூடியவன் என்று கேட்ட நேரத்தில் நபியவர்கள் சொன்னார்கள், மன் காத்தல் அளித்த கூன கலிமத்துல்லாஹியல் உல்யா ஃபஹுவ ஃபி சபீலில்லாஹ், யார் அல்லாஹுடைய வார்த்தை இந்த ஏகத்துவம் வார்த்தை உலகத்தில் ஓங்கி நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி போர் புரிகின்றானோ அவன் மாத்திரம்தான் அல்லாஹுடைய பாதையிலே போர் புரியக்கூடியவன் என்று நபியவர்கள் பதில் சொன்னார்கள். ஆகவே இந்த ஹதீஸை ஏன் இஹ்லாசுடைய தலைப்பில் நபி அவர்கள் எடுத்து வந்தார்கள் என்று கேட்டால், இதில் நபி அவர்கள் கடைசி பகுதியிலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதென்று சொன்னால் அவனுடைய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும், இறை மார்க்கம் உலகத்திலே மேலோங்க வேண்டும், அந்த மார்க்கம் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தை மையமாக கொண்டு ஒரு மனிதன் போர் புரிந்தால் மாத்திரம்தான் அவன் இறை வழி போராளி என்று அவனுக்கு பேர் சொல்லலாம். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நபிமொழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்று உலகத்திலே மேற்கொள்ளப்படக்கூடிய போர்களை பொறுத்தவரையில் சிலர்கள் எதற்கு போர் புரிகின்றார்கள் என்று சொன்னால், தன்னை வீரன் என்று காட்டிக்கொள்வதற்காக வேண்டி, தன்னை வீரன் என்று காட்டிக்கொள்வதற்காக வேண்டி போர் புரிகின்றார்கள். ஏனென்றால் ஒரு வீரனை பொறுத்தவரையில் அவன் நல்ல கட்ஸ் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அவனுடைய வீரத்தை காட்டுவதற்கு அவனுக்கு ஒரு களம் தேவை. அவனை இப்போ ஏதாவது சண்டை பிரச்சனை வரணும் என்று எதிர்பார்த்துருப்பான், எதுக்காக வேண்டி அவனுடைய வீரத்தையும் அவனுடைய பலத்தையும் காட்டுறதுக்கு அவனுக்கு யாராவது பிரச்சனை பட்டால் தான் அதை காட்டலாம். இப்போ இந்த நோக்கத்தில் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ நபியவர்கள்ட்ட கேட்கப்படுகின்றது, அல்லாஹுடைய தூதரே, ஒரு மனிதன் தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்காக வேண்டி, வேறு சில அறிவிப்புகளில் வந்திருக்கின்றது, லியுரிய மகானஹு, லியுரிய ஒயுகாத்தில் லியுரிய மகானஹு, அவனுடைய அந்த அந்தஸ்தை, அவனுடைய நிலையை, அவனுடைய வீரத்தை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் சண்டையிடுகின்றான். இப்போ இப்படியும் சிலர்கள் சண்டையிடுகின்றார்கள், இப்படியும் சிலர்கள் சண்டையிடுகின்றார்கள். அவர்களை பற்றி நபியவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது. இரண்டாவது ஒரு மனிதனை பற்றி கேட்கப்படுகின்றது, யுகாத்துலு ஹமியா, ரோசத்துக்காக வேண்டி. ரோசத்துக்காக வேண்டின்னு சொன்னால் எதுக்காக? தன்னுடைய தேசம், தன்னுடைய நாடு, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கோத்திரம் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் சண்டையிடுகின்றான். வறுமை எதுக்காக வேண்டியல்ல, மார்க்கத்துக்காக வேண்டியல்ல. நாம் உஹத் யுத்தத்துடைய தலைப்பை பேசக்கூடிய நேரத்திலும் பார்த்தோம், உஹத் யுத்தத்திலே பல நபித்தோழர்கள் சகிதானார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு யூதனும் கொலை செய்யப்படுகின்றான், ஒரு யகூதியும் உஹத் யுத்தத்திலே முஸ்லீம்களுடைய அணியிலே கொலை செய்யப்படுகின்றான். அவனுக்கு ஷாதத்துடைய அந்தஸ்து கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. ஏன்? குஃபரில் இருந்து அவன் செத்துருக்கிறான். எதுக்கு வந்தான்னு சொன்னால், மதீனாவாசிகளாகிய நம்மை தாக்குவதற்கு மக்கத்து காவிர்கள் வந்திருக்கிறாங்களே, அப்போ இவன் ரோசத்துக்காக வேண்டி விழுந்திருக்கான். இப்போ உகது போர்க்களத்தில் மரணித்தவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து, அல்லாஹுடைய பாதையில் போர் செய்து மரணித்தவர்களுக்கு மிகப்பெரிய உயர் அந்தஸ்து. அவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லவும் கூடாது, இன்னும் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லுகின்றான், அவர்களை மரணித்தவர்கள் எண்ணவும் கூடாது, நினச்சி கூட பார்க்கக்கூடாது, அவங்க அல்லாஹுடத்திலே உயிர் வாழுகின்றார்கள். அந்த அளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள். ஆனால் அந்த அணியிலே ஒரு மனிதன் எதற்காக வந்திருக்கின்றான்? ஹமியா, ரோசத்துக்காக வேண்டி போர் புரிய வந்திருக்கின்றான். ஆகவே அவனுக்கும் அந்த அந்தஸ்து கிடையாது. மூன்றாவது ஒரு மனிதன் போர் புரிகின்றான். எதை கண்டு சொன்னால், முகஸ்துதிக்காக வேண்டி, மற்றவர்கள் தன்னை வீரன் என்றே காட்டுவதற்காக வேண்டி, பேசுவதற்காக வேண்டி. இவனுக்கும் அந்த அந்தஸ்து இல்லை. யார் அல்லாஹுடைய பாதையிலே, அல்லாஹுடைய இந்த மார்க்கம் உலகத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் போர் புரிகின்றானோ அவன்தான் உண்மையாக இறை வழி போராளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள். ஏன்னா எண்ணங்களுக்கு வந்து ஒரு எல்லையில் கிடையாது. பல எண்ணங்களில் பலர்களும் யுத்தங்கள் செய்வார்கள். இந்த உலகத்தில் மேற்கொள்ளப்படக்கூடிய பல யுத்தங்களை பார்க்கின்றோம். எந்த இடத்திலே உண்மையான ஜிஹாத், உண்மையான போர் இருக்கின்றது என்பதை தெரிவு செய்வது அறிஞர்களுக்கு சிரமமாகும் அளவுக்கு இன்று போர்க்கொடிகள் உலகத்திலே எல்லா இடங்களிலும் தூக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இதிலே மிகப்பெரிய இரகசியம் இருக்கின்றது என்றே நமக்கு தோன்றுகின்றதா இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் பார்க்கின்றோம், சில பொழுது எதற்காக வேண்டி தன்னுடைய மொழியை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, தன்னுடைய இனத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சிலர்கள் போர் புரிகின்றார்கள். மொழிக்கான போராட்டம், நிறத்துக்கான போராட்டம் சில நாடுகள் இருக்குதா இல்லையா? நிறத்துக்கான போராட்டம். அப்போ இது இறைவழி போராட்டமா? அது முஸ்லீம்கள் செய்தாலும் அது உண்மையான இறைவழி போராட்டமாக ஜிஹாதாக கருதப்பட மாட்டாது. ஒரு மொழிவாதத்தை அடிப்படையாக வைத்து, ஒரு இனத்தை அடிப்படையாக வைத்து, ஒரு தேசத்தை அடிப்படையாக வைத்து, ஒரு கோத்திரத்தை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்படக்கூடிய யுத்தங்கள், அந்த போர்கள் எதுவுமே எதுவாக இருக்க மாட்டாது. அல்லாஹுடைய பாதையிலே மேற்கொள்ளக்கூடிய போராக இருக்க மாட்டாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சில நேரத்தில் இந்த அரபு உலகத்திலேயும் ஒரு காலத்திலே வந்தது, அரபு அரபியர்கள் என்பதற்காக வேண்டி, இந்த அரபு தேசத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, பிரதேசவாதம் வாதம் என்று சொல்கின்றோமே, அந்த அரபு தேசத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி போரண்டு வந்தால், அப்போ அரபு உலகத்தில் யார் இருக்கிறாங்க? அரபியர்களுக்கு மத்தியில் கிறித்தவர்களும் இருக்கின்றார்கள். சில சமயத்தில் யூதர்கள்லேயும் ஒரு சிலர் இருக்கலாம். கிறித்தவர்கள் இருக்காங்களா இல்லையா? இன்றைக்கி லெபனானில் இருக்கிறாங்க, இன்னும் பல நாடுகளில் எகிப்தில் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களா இல்லையா? அவங்க மொழி அரபு. அப்போ அரபு வாதம் என்பதற்காக வேண்டி, அந்த மொழிவாதத்தை அடிப்படையாக வைத்து, அந்த பிரதேசத்தை அடிப்படையாக வைத்து, அரேபிய தேசம் என்பதை அடிப்படையாக வைத்து ஒரு யுத்தம் மேற்கொள்ளப்பட்டால் அது புனித போராக அமையுமா? நிச்சயமாக அமைய மாட்டாது. அப்போ இந்துத்துவத்துக்காக வேண்டி இந்துக்கள் அவர்களுடைய தேசத்துக்கு போராடுவதற்கும், அரபியர்கள் தன்னுடைய தேசத்தை பாதுகாப்பதற்கு போராடுவதிலேயே எந்த வித்தியாசமும் கிடையாது. இதனால் முஸ்லீம்களில் எத்தனையோ மில்லியன் கணக்கானவர்கள் வெளியேற்றப்படுவாங்க. இன்றைக்கு முஸ்லீம்களில் பெரும்பான்மை அரபியர்களா அஜமியர்களா? அஜமியர்கள். அரபி அல்லாதவர்கள் தான் பெரும்பான்மை. அப்போ இவங்க எல்லாத்தையும் வெளியாக்கி மொழிக்காக வேண்டி நாங்கள் போராடுகின்றோம் என்று சொன்னால், இந்த கொள்கைகள் முன்வைக்கப்பட்டது ஒரு காலத்தில் இப்படியான கொள்கைகள், வாதங்கள் முன்வைக்கப்பட்டது, அவைகள் உலமாக்களினால் இந்த விளக்கங்கள் சொல்லி தடுக்கப்பட்டது. ஆகவே அந்த வாதத்திலே ஒரு மனிதன் போரிட்டாலும் அதுவும் இறைவழி போராட்டமாக இடம்பெற மாட்டாது. அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடுகிறான். அது தன்னுடைய நாடு என்பதற்காக வேண்டி மாத்திரம் போரிட்டால் அது அல்லாஹ்வுடைய பாதையில் மேற்கொள்ளக்கூடிய போராக இருக்க மாட்டாது. ஆனால் ஒரு நாட்டை நான் எதற்கு பாதுகாக்கின்றேன்? இஸ்லாமிய ஒரு நாட்டிலே நான் வாழுகின்றேன், அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி போராடுகின்றேன். உதாரணமாக இது ஒரு இஸ்லாமிய நாடு. இப்போ இந்த நாட்டு மண்ணை பாதுகாக்கிறதுக்கு போராட்டா அது இறைவழி போராட்டமா? இல்லை. இந்த நாட்டு மண்ணை பாதுகாக்கிறதுக்கு போராட்டுறதுல அர்த்தம் கிடையாது. இந்த நாட்டில் இஸ்லாம் இருக்கின்றது, இந்த நாட்டில் இரண்டு ஹரமும் இருக்கின்றது, இதற்காக வேண்டி இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு ஒரு மனிதன் போராட்டால் அவனுக்கு ஜிஹாதுடைய அந்தஸ்து கிடைக்கும். நிறைய விளக்கம் இருக்குது, இதில் நிறைய விளக்கம் இருக்குது. ஒரு நாட்டை, அது மண் என்பதற்காக வேண்டி, தேசம் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் போரிட்டு பாதுகாத்தால் அதே புனித போராக கருதப்பட மாட்டாது. ஆனால் எப்போ கருதப்படும்? அந்த நாட்டில் இஸ்லாம் இருக்கின்றது, இஸ்லாத்தை நிலைநாட்டும் சுதந்திரம் எனக்கு ஒரு நாட்டில் இருக்கின்றது, அந்த நாட்டை மக்கள் எங்களில் இருந்து ஆக்கிரமிக்க வந்தால் அந்த ஆக்கிரமிக்கக்கூடியவர்களை அடித்து துரத்துவது, அதற்காக வேண்டி நான் போரிட்டால் அது புனித போராக கருதப்படுமா இல்லையா? அப்போ இது ஒரு முக்கியமாக அடிப்படையாக இருக்கின்றது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு மனிதன் இஸ்லாம் உலகத்திலே மேலோங்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் போரிட்டால் அவனுடைய போர் எதுவாக இருக்கும்? புனித போராக கருதப்படும். ஆனால் இப்படி ஒன்று இருக்குது. உதாரணமாக என்னுடைய தாய் நாடு தான், இந்த தாய் நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு மக்கள் வருகின்றார்கள், அந்த நேரத்தில் ஒருத்தன் அடித்து துரத்தது, அது என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்துட்டான்னு சொன்னால், அவனை அடித்து துரத்துறதுக்காக வேண்டி நான் போரிட்டால் அதில் நான் மரணித்தால் எனக்கு ஷஹீதுன் அந்தஸ்து கிடைக்குமா இல்லையா? ஷஹீதுன் அந்தஸ்து கிடைக்கும், ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தெளிவாக சொன்னார்கள், இதை தெளிவாக ஹதீஸ்களில் விளக்கி இருக்கின்றார்கள். பின்னால் சொல்வோம். என்ன சில பேர் சொல்லுவாங்க, ஹுப்புல் வதனி மினல் ஈமான், தாய் நாட்டை நேசிப்பதும் ஈமானிலே ஒரு பகுதின்னு சொல்கிறது. அது ஹதீஸே அல்ல, ஹதீஸ் என்று சொல்லுகின்றார்கள். இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி, தாய் நாட்டை நேசிப்பது ஈமானில் ஒரு பகுதியாக. இப்படி ஒரு செய்தியை சில பேர் முன்வைத்து தாய் நாடு என்பதற்காக வேண்டி அந்த கோஷங்களை எழுப்புவது, இது இஸ்லாத்திலே கிடையாது, இது இஸ்லாத்திலே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வீட்டிலே நான் என்னுடைய மனைவியோட பிள்ளைகளோடு நிம்மதியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு மனிதன் வந்து என்னுடைய வீட்டை ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி உடைக்கிறதுக்கு வர்றான். ஒரு காவிராக இருக்கலாம், ஒரு முஸ்லீமாக கூட இருக்கலாம். ஒரு முஸ்லீம் என்ன செய்கின்றான், என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைகளோட மனைவியோடு நான் நிம்மதியாக இருக்கிற நேரத்தில் என்னை வீட்டை உடச்சி என்னை வீட்டை அபகரிக்கிறதுக்கு வர்றான். இந்த நேரத்தில் நான் கையை கட்டி பார்த்துட்டு இருக்கிறதா இல்லை, இந்த நேரத்தில் அவனை எதிர்த்து நான் போரிடணும், சண்டையிடணும். இதுக்கு அரபியில் சொல்லுவார்கள் கிதாலு திஃபா, வந்தவனை எதிர்த்து போரிடுவதும் விலைக்கு நாங்கள் போரை வாங்கி கட்டுவதுக்கு முடியாத வித்தியாசம் இருக்குது. நாங்கள் சண்டைக்காக நாங்களாக தயாராகி போய் சண்டையிடுவது அது ஜிஹாத், அதுக்கு நிறைய சட்டங்கள் இருக்குது. அதுக்கே இஸ்லாமிய ஆட்சியாளர் நிபந்தனையிட்டு அவருடைய அந்த அவர் அழைத்த அடிப்படையில் நாங்கள் முன்னால் உள்ள ஹதீஸில் பார்த்தோம், இதை சும்ஃபிர்த்தும் ஃபம்ஃபிரு, நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்வதற்காக வேண்டி ஆட்சியாளர்களின் மூலமாக இஸ்லாமிய தலைமைத்துவத்தின் மூலமாக அழைக்கப்பட்டால் நீங்கள் வெளியாகி போகலாம். அதெல்லாமல் நாங்களாக எங்களிடத்திலே ஒரு மனிதன் எங்களை பிரச்சனைக்கு இழுத்தாண்டு சொன்னால் அவனை எதிர்த்து போராடுவது வந்து தப்பு கிடையாது. நபி இடத்துல வந்து கேட்கப்பட்டது யாரோ சொல்லலா, என்னிடத்திலே ஒரு மனிதன் என்னுடைய பணத்தை அடித்து பறிப்பதற்காக வேண்டி வந்து கேட்டால் அவனுக்கு அந்த பணத்தை நான் கொடுப்பதான்னு கேட்டால் நபி சொன்னாங்க கொடுத்துடாது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட், உன்னால் முடியுமாக இருக்கும் வரைக்கும் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு நடக்குதா இல்லையா? உதாரணமாக கடைக்கு வந்து கப்பம் கேட்குறான், பணம் கேட்குறான், சும்மா தலையை குனிஞ்சிட்டு கொடுக்கும்படி நபி அவங்க சொல்லலை. நபிட்டு கேட்கப்பட்ட இந்த கேள்வி அன்றைக்கே கேட்கப்பட்டது. அப்படி கேட்கப்பட்டது யாரோ சூழல்லா, ஒரு மனிதன் என்னிடத்திலே வந்து பணத்தை கேட்கின்றான், எந்த உரிமையும் இல்லாமல் எந்த ரைட்டும் இல்லாமல் என்னுடைய சொத்தை கேட்டான்னு சொன்னால் லா தோத்திகை மாலை, உன்னுடைய சொத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடாது, நீ கொடுக்கக்கூடாது. அப்போ திரும்ப அந்த மனிதர் கேட்குறா அல்லாஹுடைய தூதரே, அற ஐத இன் காத்தல், அற ஐத இன் காத்தல, நீ அவன் என்னையோட சண்டையிட்டான், கொடுக்காததுக்காக வேண்டி அடம் பிடித்து என்னுடன் அவன் சண்டையிட்டால் போரிட்டால் என்ன, கால காத்தில் ஹூ, நீனும் சண்டையிடு, மின்மனு செய், நீனும் சண்டைக்கிற, நீ சண்டையை விலக்கி வாங்கலே, அவன் உன்னை தாக்க வந்த நேரத்தில் நீ என்ன செய்யக்கூடாது, நீ தலை குனிந்திருக்கக்கூடாது, நீனும் சண்டையிடு, நீனும் சண்டையிடு. கால அற ஐத இன் கத்தலனி, இந்த யதார்த்த மக்களை நிறைய பேருக்கு தெரியாது. கால அற ஐத இன் கத்தலனி, சரி அந்த சந்தர்ப்பத்தில் என்னால் தாக்கு பிடிக்க முடியாமல் அவன் என்னை கொலை செய்து விட்டால் என்னுடைய நிலைமை என்ன, கால ஃப அந்த ஷஹீத், உனக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். சரி என்னுடைய கை முந்தி கால அற ஐத இன் கதல் துஹு, நான் அவனை கொலை செஞ்சிட்டேன் சமயத்தில் அதுக்கு என்னவாகும், காலஹு அஃபின்னார், அவன் அப்ப நரகத்தில். விளங்குதா இல்லையா, எவ்வளோ பெரிய வித்தியாசம். இப்போ இது எப்போ நடக்கும் என்று சொன்னால், பின்னால் உள்ள ஹதீஸ் அதுக்கு விளக்கம் அவர் பின்னால் இன்னொரு ஹதீஸ் வருகின்றது, பயங்கரமான ஒரு செய்தி. இந்த ஹதீஸ் வந்து சரியாக புரியணும். இது எப்போ என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்னுடைய கடையில் உட்கார்ந்துருக்கிறேன், என்னுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறேன், ஒருத்தன் வந்து என்னை அடித்து பறிக்க வர்றான், என்ன என்னுடைய இடத்த ஆக்கிரமிக்க வர்றேன். இந்த நேரத்தில் முடிந்த அளவு நான் என்ன செய்யணும், அவனை எதிர்த்து சமாதானம் பேசி அவனை திருப்பி அனுப்புறதுக்கு வழி பார்க்குறது வேற, அதையும் எதிர்த்து அவன் அடிக்கிறான்னு வச்சா சும்மா அடிபட்டுவான் இருக்கிறதா, மனைவி மக்களை கையை வைக்க வந்துட்டான் சும்மா உட்கார்றதா, எப்படியும் நடக்க போகுது, எப்படியும் பிரச்சனை தான் நடக்க போகுதுன்னு இருந்தால் அந்த நேரத்தில் இந்த ஹதீஸ் ஞாபகப்படுத்தணும். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் ஷஹாதத்தை நாடி போரிடுவதில் தப்பு இருக்குதா, தப்பு கிடையாது. ஆகவே இது வந்து ஒரு மனிதன் என்னை போருக்காக அழைத்து பிரச்சனைக்காக வேண்டி அழைத்தால் இந்த நேரத்தில் தான் இந்த சட்டம் வருகின்றது. ஆகவே இது முஸ்லீமாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் இந்த நிலைமை தான். ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் இந்த நிலைக்கு அவன் ஆளாகக்கூடாது. என்ன நபி அவங்க சொன்னாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக் வ கிதாலுஹு குஃபர், ஒரு மூமினை திட்டுவது ஏசுவதே ஒரு பாவம், அவனோட சண்டையிடுவது குஃபருக்கு ஒரு மனிதனை அழைத்து செல்லும். ஆகவே அந்த நிலைக்கு ஒரு மனிதன் ஒரு மூமின் வந்து விட மாட்டான். அப்படி வந்து விட்டாலும், அப்படி ஒரு நேரத்தில் அவன் வந்து விட்டாலும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவனை எதிர்த்து போரிடுவதில் எங்களுக்கு தப்பு கிடையாது, தவறு கிடையாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் வழங்குகின்றது. சரி, அடுத்த ஹதீஸை பாருங்கள். இதுவும் ஒரு முக்கியமான ஹதீஸ், 9வது ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபி பக்ரத நுஃபை இப்னுல் ஹாரிஸ் அஸ்ஸகஃபி, நுஃபை இப்னுல் ஹாரிஸ் அஸ்ஸகஃபி ரழியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال اذا التقى المسلمان بسيفيهما بسيفيهما فالقاتل والمقتول في النار قلت يا رسول الله هذا القاتل فما بال المقتول قال انه كان حريصا على قتل صاحبه متفق عليه. இது ஒரு மிக மிக முக்கியமான சமகாலத்துக்கு பொருத்தமான விளங்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி. 9வது இலக்க ஹதீஸ் இஹ்லாசுடைய தலைப்பில் தான் இதையும் கொண்டிருக்கிறாங்க. அபூபக்ரா ரதியல்லாஹு தாலான், அபூபக்ரா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவருடைய பேர் நுஃபை இப்னுல் ஹாரிஸ் அஸ்ஸகஃபி, தாயிஃபை சேர்ந்த அந்த நபித்தோழர், பனு சகீஃபை சேர்ந்த நபித்தோழர், அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இரண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய வாள்களுடன் சந்தித்து கொண்டால், நல்லா கவனிங்க, இரண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய ஆயுதம், இந்த இடத்துல வாள் என்று சொல்லப்பட்டது, வாழல்ல வாளோ துப்பாக்கியோ ஏதோ ஒன்று மனிதனை கொலை செய்கிறதுக்காக வேண்டி, இவர் அவரை கொல்லணும் அவர் இவரை கொல்லணும் என்ற எண்ணத்தில் இருவர்களும் ஆயுதங்களுடன் சந்தித்து கொண்டால், ஃபல் காதிலு வல் மக்தூலு ஃபின்னார், கொலை செய்த மனிதனும் கொலையுண்ட மனிதன் கொலை செய்யப்பட்டவனும் இருவர்களும் நரகத்திலே. ரெண்டு பேருடைய முடிவும் என்ன? நரகமாகிவிடும். அப்போ இந்த சஹாபிக்கு ஆச்சரியமாக இருந்தது. கொல்து யா ரசூலல்லாஹ் ஹாதல் காத்தில், ஓகே கொலை செய்தவன் நரகம் நியாயம், ஆனால் ஃபமா பாலுல் மக்தூல் யா ரசூலல்லாஹ், கொலை செய்யப்பட்டவனுக்கும் இந்த நிலையா? அவனே நரகம் போக வேண்டும் என்று ஆச்சரியப்பட்டு கேட்கின்றார்கள். அதற்கு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த கொலை செய்யப்பட்டவனும் தன்னுடைய அந்த தோழனை கொலை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் தான் வந்தான், ஆனால் அவனுடைய கை முந்தி விட்டது. யாருடைய கை? கொலைகாரனுடைய கை முந்தியதனால் இவன் கொலை செய்யப்பட்டான். சமயத்தில் அவன் கொஞ்சம் தவறி இருந்தால் இவன் அவனை கொண்டிருப்பானா இல்லையா? விடுவானா? கொண்டிருப்பான், நிச்சயமாக கொலை செய்திருப்பான். ஆகவே இருவர்களுடைய எண்ணமும் ஒன்று. இங்கே இஹ்லாஸை தான் நபி அவர்கள் பேசுகின்றார்கள். இருவர்களும் அவரவர் அவருடைய அடுத்த நண்பனை அல்லது அடுத்த முஸ்லிமை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருவர்களும் சந்தித்திருக்கின்றனர். வேறு எதுவும் அல்ல. விடமாட்டேன் ஏதாவது ஒரு எதுக்காக வேண்டி, ஒரு காணி பிரச்சனைக்காக வேண்டி, குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறுக்கு மச்சான் சண்டை போட்டானா இல்லையா? இவனும் அருவாளை தூக்கிட்டு போகிறான், அவனும் கையில் உள்ள ஏதாவது ஒரு தடியை தூக்கிட்டு வர்றான், ரெண்டு பேரும் கொலை செய்ய தான் வர்றான், முந்தினவும் வைத்துறான். ஆகவே இப்படியான ஒரு நிலைமையில் இரண்டு முஸ்லீம்கள் சந்தித்து கொண்டால் அந்த இருவர்களுடைய நிலைமையும் முடிவுமே எதுவாகிவிடும்? நரகமாகத்தான் ஆகிவிடும். ஆகவேதான் வேறு ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது, ஒரு முஸ்லீமுக்கு எதிரில் ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு ஆயுதத்தை காட்டி பயங்காட்டுறதே பாவம், பெரும்பாவம். ஆயுதத்தை வச்சு பயங்காட்டுறது, சுடுவேன்னு சொல்கிறதே பெரும்பாவம். உன்னை வெட்டுவேன், உன்னை கொலை செய்வேன் என்று பயங்காட்டுறது இருக்குதே, ஒரு முஸ்லீமை பயங்காட்டுறதே அச்சுறுத்துறது கூடாது, எந்த காரணத்துலேயும் கூடாது. நியாயமான காரணமின்றி அவன் அடிக்க வந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வேறு பிரச்சனை. அப்படி இல்லாமல் உன்னை கொல்லுவேன், உன்னை வெட்டுவேன், உன்னை அடிப்பேன், சுடுவேன் என்று சொல்லி பயங்காட்டுறதுக்கு இதுவே கூடாது. ஒரு ஆயுதத்தை ஒரு முஸ்லீமின் பக்கம் நீட்டுவதே பெரும் பாவமாகவே கொலையோடு சம்பந்தப்பட்டது. என்னால் கொலை என்பது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், வமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், மனமுரண்டாக வேண்டுமென்றே ஒரு மனிதன் ஒரு மூமினை கொலை செய்து விட்டால் அவனுக்கு 5 சென்டை சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, சூரத்து நிசாவில் 93வது வசனத்தில் அல்லாஹ் 5 விதமான தண்டனைகளை சொல்லுகின்றான். ஃபஜஸா உஹு ஜஹன்னம், 1வது சென்டஸ் என்ன? அவனுடைய முடிவு, அவனுக்கான கூலி என்ன? நரகம். 2வது ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பான். வகதிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவனின் மீது கோபப்பட்டு விடுவான். வல அனஹு, அவனை அல்லாஹு தாலா சபித்து விடுகின்றான். அவனுக்கு பெருத்த பயங்கரமான தண்டனையை அல்லாஹு தாலா தயார்படுத்தி விடுவான். நரகம், நிரந்தர நரகம், அல்லாஹுடைய கோபம், சாபம், கடுமையான வேதனை, இந்த 5ஐயும் சொல்லுகின்றான். இப்ப ஒரு மூமினை அநியாயமாக கொலை செய்தார், எவ்வளோ இலகுவானதாக போயிட்டு, ஒரு மூமியுடைய இரத்தம். அப்போ இந்த அநியாயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இது போன்ற எத்தனை தண்டனைகளை அவர்களின் மீது சுமத்திக் கொள்கின்றார்கள். நபியர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மூமினுக்கு அல்லாஹ்விடத்தில் நாளை கியாமத்தில் ஷிர்கை தவிர எந்த பாவத்தோடு வந்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். இதுவரைக்கும் மாலம் யுரிக் தமன் ஹராமா, அநியாயமாக ஒரு இரத்தத்தை சிந்தாமல் அவன் அல்லாஹுவை சந்தித்தால், செருக்கு செய்யாமல் வேறு எந்த பாவம் செய்தாலும் அவனுக்கு சின்ன ஒரு சான்ஸ் இருக்குமல்லாது. எப்படியாவது தப்பி சுவர்க்கத்துக்கு போய்த்துக் கொள்ளலாம், அல்லாஹுடைய ரஹமத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இரத்தம் சிந்திட்டானா, ஒரு மனிதன் அநியாயமாக கொலை சிந்திட்டானா, அந்த எக்ஸ்கியூஸ் கூட அவனுக்கு இல்லாமல் போயிடும். அந்த சான்ஸ், சின்ன சான்ஸ் இருக்குதே, அது கூட அவனுக்கு இல்லாமல் போய்விடும். அது தனி தலைப்பு, பின்னால் வரும் இன்ஷாலாம் தலைப்புகள். சந்தர்ப்பம் இருந்தால் அதில் நிறைய பேசுகின்றது, நிறைய விஷயங்கள் பேசுகின்றது. ஆகவே ஒரு மூமினை அநியாயமாக கொலை செய்து விட்டால் இவ்வளவு பெருத்த மகத்தான மிகப்பெரிய தண்டனைகளும் வேதனைகளும் சாபங்களும் அவனை காத்திருக்கின்றது. ஆகவே நபி அவங்க சொல்கிறாங்க, இந்த இருவர்களும் ஒரே எண்ணத்தில் தான் சந்தித்து கொண்டாங்க, ஒரே எண்ணத்தில் தான் ரெண்டு பேர் சந்தித்தாங்க. அதனால் இவருக்கு என்ன இருக்கின்றது, இவருக்கும் அதே நிலைமை தான். அப்போ இந்த ஹதீஸையும் முன்னால் உள்ள ஹதீஸையும் சேர்த்து நாங்கள் பார்க்குற நேரத்தில், இந்த ரெண்டு ஹதீஸையும் முன்னால் வந்த செய்தியை சேர்த்து பார்க்குற நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, மங் குத்தில தூன தமிஹி ஃபஹுவ ஷஹீத், ஒமங் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத், ஒமங் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி போரிட்டு மரணித்தால் அவனும் ஷஹீத். அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய மானத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு மனிதன் போரிட்டு மரணித்தால் அவனும் ஷஹீத். அதே நேரத்தில் அவனுடைய சொத்து, என்னடா சொத்துக்காக வேண்டி செத்தானே சொல்லலாது, தன்னுடைய ஹலாலாகத்தான் உழைத்து சிரமப்பட்டு சேமித்த சொத்தை ஒரு மனிதன் அநியாயமாக அபகரிக்க வருகின்றான். அவனை எதிர்த்து போரிட்டு நான் என்னுடைய உயிரை நான் பலி கொடுத்தாலும் எனக்கும் ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். அப்போ இந்த ஹதீஸும், இந்த ஹதீஸும் எதுவும் இந்த முன்னால் சொல்லப்பட்ட செய்திக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இந்த செய்தியில் நபி அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் இருவர்களும் ஒருவருக்கொருவர் மற்றவரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே சந்திக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் கொலகாரன் கொலை செய்யப்பட்டவர் ரெண்டு பேருமே நரகத்தில், ஆனால் எந்த செய்தியில், முன்னால் சொன்ன இந்த செய்தியில், என்னுடைய சொத்தை அபகரிப்பதற்கு, என்னை சும்மா அநியாயமாக கொள்றதுக்கு வந்தால் இந்த நேரத்தில் நான் அவனை கொலை செய்கிறதுக்கு போகல, அவன் என்ன கொலை செய்ய வந்தான், இந்த நேரத்தில் என்னுடைய கையினால் அவன் கொலை செய்யப்பட்டால் அவன் நரகம், அவனுடைய கையினால் நான் கொலை செய்யப்பட்டால் நான் ஷஹீத். அப்போ இந்த ரெண்டையும் அதிசயம் விளங்கணுமா இல்லையா, சரியாக விளங்கிக்கணும். அப்போ இருவர்களும் அவரவராக யுத்தத்தை சண்டைய விலைக்கு வாங்கி கொண்டு களத்திலே ரெண்டு பேர் சந்தித்தான் செத்தவன் கொண்டவன் ரெண்டு பேருமே நரகம். சும்மா இருக்க ஒருத்தனை அநியாயமாக தாக்க வந்து அவன் அவனை அடித்து கொண்டால் கொலை செய்யப்பட்டவன் நரகம், பிரச்சனைக்கு வந்தவன் நரகம். அவனின் மூலமாக சமயத்தில் இந்த அப்பாவி அநியாயமாக கொலை செய்யப்பட்டால் இவன் ஷஹீத், இவன் ஷஹீதாகுவானா இல்லையா, ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும். ஆகவே இந்த ஹதீஸை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொலை எவ்வளவு பயங்கரமானது என்பதை விளக்கி இருக்கின்றார்கள். சரி, பத்தாவது ஹதீஸை பார்ப்போம். இதுவும் இஹ்லாஸுடைய தலைப்பிலே கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்துர் ரஜுலி ஃபீ ஜமாஅத்தின் தஸீது அலா ஸலாத்திஹி ஃபீ பைத்திஹி வ ஸலாத்திஹி ஃபீ சூக்கிஹி பிதன் வ 20 தரஜா வ தாலிக அன் அஹதஹும் இதா தவதா ஃப அஹ்ஸன் அல் வது தும்ம அத்த அல் மஸ்ஜித லா யன்ஹஸுஹு இல்லா ஸலாத்து லா யுரீது இல்லா ஸலா ஃபலம் யக்து குத்வதன் خطوة إلا رفع له بها درجة وحط عنه بها خطيئة حتى يدخل المسجد فإذا دخل المسجد كان في الصلاة ما كانت الصلاة هي تحبسه والملائكة يصلون على أحدكم ما دام في مجلسه الذي صلى فيه يقولون اللهم ارحمه اللهم اغفر له اللهم تب عليه ما لم يؤذي فيه ما لم يحدث فيه متفق عليه إذن بخاري مسلم لا يقرم بتا ورمكيمان سيدي أبو هريرة رضي الله تعالى عنه ورقليتهم أريك بردخن لذي نبي சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் ஜமாத்துடன் தொழக்கூடிய தொழுகை, இதுக்கும் இந்த இஹ்லாஸுடைய தலைப்பில் செய்தியை கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு மனிதன் ஜமாத்தோட பள்ளியில் வந்து ஜமாத்தோட தொழக்கூடிய தொழுகைக்கும், வீட்டிலே அவன் தொழக்கூடிய தொழுகை, சந்தையிலே அல்லது அவனுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்தில் அவன் தொழக்கூடிய தொழுகைக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், 27 மடங்குகள் சொச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொச்சம் பிது என்று சொன்னால் 3-10 இடைப்பட்ட தொகைக்காரவில் பிது என்று சொல்லுவார்கள். அப்போ இதில் 27 வேறு ரிவாயத்துகளில் தெளிவாகவே வந்திருக்கின்றது. அப்போ 27 நன்மை அதிகம், எதுக்கு, பள்ளியில் தொழக்கூடிய ஜமாத்தாக தொழக்கூடிய தொழுகைக்கும் சாதாரணமாக வீட்டில் தொழக்கூடிய தொழுகைக்கும் இடையில் 27 அந்தஸ்துகள் தரஜாக்கள் வித்தியாசம். தரஜா என்று சொல்கிறது நாளைக்கு கியாமத்தில் தான் விளக்கும். அந்தஸ்து என்று சொல்கிறது இப்போ யாரையும் இப்போ எங்கட உலக கணிப்பீடில் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இங்கேயும் நாலு தான் அங்கேயும் நாலு தான், வீட்டில் தொழுதாலும் நாலு இருக்காத்து, இங்கே தொழுதாலும் நாலு இருக்கா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, வீட்டில் நான் மனைவிக்கு ஜமாத்து நடத்துறது, வீட்டில் தொழுதா கொஞ்சம் இஹ்லாஸாக பிரச்சனை டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தொழலாம், பள்ளியில் போனால் சில நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் போதும். இதெல்லாம் ஷைத்தான்ட வசுவாஸ், இதெல்லாம் வசுவாசா இல்லையா, ஜமாத்தோட பள்ளியில் வந்து தொழுகிறது தான் ஆண்களுக்கு வாஜிப், அது தனி தலைப்பு. ஆண்கள் வந்து ஜமாத்தோட பாங்கு சத்தம் கேட்டால் பள்ளிக்கு வந்து தொழணும். கண் தெரியாத அந்த நபித்தோழர் வந்து நபிகிட்ட கேட்ட செய்தியெல்லாம் படிச்சிருக்கிறேங்க. யுத்த காலத்திலேயே ஜமாத் அல்லாஹுத்தாலா வலியுறுத்தியிருக்கான். யுத்தத்தில், ஜிஹாதில், யுத்தம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில், யுத்தத்துக்காக வேண்டி மக்கள் தயாராகி கொண்டிருக்கிற நேரத்திலே சலாத்துல் ஹவுஃபண்டு ஒரு முறையே ஃபிக்குடைய ஒரு பாடம் இருக்குதா இல்லையா? சலா பாபு சலாத்தில் ஹவுஃப், அச்சத்தின் பொழுது தொழக்கூடிய முறை. எதிரிகள் யுத்தம் செய்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, இந்த நேரத்தில் எப்படி தொழணும்? அப்போது ஒரு கூட்டம் நபியோடு தொழுவாங்க, மறுக்கூட்டம் பின்னால் இருந்தவங்கள பாதுகாத்துட்டு இருப்பாங்க, இவங்க எலுமினது பின்னாடி அந்த கூட்டம் போய் ஜாயின் ஆகுவாங்க. குரானில் தெளிவாக சொல்லானே இல்லையா? குரானில் சலாத்துல் ஹவுஃபுடைய முறையே சொல்லிக்குது. அப்போ அங்கே அவரவருக்கு அந்த நேரத்தில் தானே எக்ஸ்கியூஸ் இருக்குது, தனியே தனியே தொழுது கொள்ளாமல் இல்லை. அங்கேயே ஜமாத்து வலியுறுத்தப்பட்டால் நம்ம பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கிற நேரத்தில் ஜமாத்தை கைவிட்டதுக்கு அனுமதி இருக்குதா? ஜமாத்து சின்ன விஷயங்களை தான் கைவிட்டுறது, பெரிய விஷயங்கள் அது பெரிய நீண்ட தலைப்பு பேசியிருக்கிறோம் நிறைய. ஜமாத் எது கைவிட்டுறது? சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக வேண்டி ஒருத்தரோடு பேசிட்டு இருக்கிறதுக்கு, வீட்டில் இருக்க வந்து ஒரு கோளுக்காக வேண்டி. வெஹிக்கிளை சாதாரணமாக பாருங்கள், அதிகமாக இந்த சிட்டியில் வந்து டிராஃபிக் பிளாக் இருக்கிற நேரம் என்ன தெரியுமா? பாங்குக்கு காமத்துக்கு இடையில் பார்க்குறீங்களா இல்லையா? அதனால தான் நாங்கள் ஒரு பொதுவாக ஒரு காயிதா ஒரு சட்டம் கொண்டு வச்சு ரியாதில் சிட்டிகள் ஓடக்கூடியவங்களுக்கு பாங்கு சொல்கிறதை கேட்டால் ஃபஸ்ட் ரைட் போட்டணும், செகண்ட் ரைட், அடுத்த சிக்னல் வீட்டுக்கிட்ட வெஹிக்கிளை பார்க் பண்ணுவோமே, போகிறது போகிறது தானே, இப்படி நினச்சோமா கண்டிப்பாக ஜமாத்து கிடைக்காது. சிட்டியில் ஓடக்கூடிய நமக்கு அது கிடையவே கிடையாது, பெரும்பாலும் தப்பிடும், சந்தைக்கு வந்துட்டு வரும் பிரச்சனை. அதனால் என்ன செய்யணும்? அந்த ஜமாத்துடைய தொழுகையில் அதில் அந்த தலைப்பில் இந்த நிறைய செய்திகள் கொண்டு வருவாங்க நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அது தனி தலைப்பாக வரும். அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, வீட்டில் தொழக்கூடிய தொழுகையை விட சந்தையில் ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் ப்ரேயர் ரூம்னு வச்சுருக்காங்க, இதுக்கு பள்ளியில் சட்டம் கிடைக்குமா? ப்ரேயர் ரூம்ன்றது வந்து பள்ளி கிடையாது, அது ஜஸ்ட் ஆஃபீஸ் அவசரத்தில் சொல்கிறதுக்காகவே தயார் செய்யப்பட்டது. அது சில நேரத்தில் இப்போ சில மினிஸ்ட்ரிகளில் வச்சுக்கிறாங்க பள்ளி மாதிரி, இப்போ எங்களோட மினிஸ்ட்ரி இருக்கிற பள்ளி இதை விட பெருசு. இப்போ அதில் என்ன சொல்கிறது? ஜஸ்ட் லோகர் மட்டும்தான், லோகர் மாத்திரம் சொல்கிறது. பக்கத்தில் வழியில் அஞ்சு நேரம் தொழக்கூடிய பள்ளி இருக்குது, இதில் போய் சொல்கிறதே தம் அந்த பள்ளி சொல்கிறதே தம். இது வந்து முசல்லா தான், ஜஸ்ட் இது ஒரு முசல்லா, இதில் அஞ்சு நேரம் தொழுகை கிடையாது. ஆஃபீஸ் அவசரம் சொல்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்க, அதிகமானவங்க முஸ்லீம் சென்றதுனால எல்லாருமே அரப்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்கன்றதுக்காக இனி பெருசாக பள்ளியை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, அந்த அந்த வளாகத்துக்குள்ளே கட்டி வச்சுக்கிறாங்க. அது பள்ளியுடைய தோற்றத்தை பெற்றாலும் அது முசல்லா முசல்லா தான், ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரேயாகோலாக தான் அது கணிக்கப்படுமே தவிர அது பள்ளியாக கணிக்கப்படாது. ஆகவே பள்ளியில் வந்து ஜமாத்தா தொழுவது என்பது அதுக்கு 27 மடங்கு நன்மைகள் இருக்கின்றது, அவருடைய சந்தையில் மார்க்கெட்டில் அல்லது அவருடைய தொழிலிடத்தில் தொழுவதை விடவும். அதுக்கு நபியும் அவங்க விளக்கம் சொல்லுகின்றார்கள், ஏனென்று சொன்னால் அந்த அளவு வந்தஸ்து, அந்த அளவு நன்மை எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், ஒரு மனிதன் வீட்டிலே, நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் வீட்டிலே உதவு செய்து அந்த உதுவை சரிவர செய்யும், உதுவை செய்து அதை சரிவர செய்து பள்ளிக்காக வேண்டி தொழுகையை மாத்திரம் நிமித்தமாக கொண்டு அவன் வெளியேறினான். ஒளி செஞ்சு கொண்டே டியூட்டிக்கு போய் அங்கிருந்து பள்ளிக்கு வர்றதல்ல, பள்ளிக்காக வேண்டி வர்றது, அதுதான் பர்பஸ். இவர்கள் முழு நோக்கமும் பள்ளிக்கு போகிறது, அந்த நோக்கத்தில் ஒரு மனிதன் வெளியேறினான்னு சொன்னால் நபி அவங்க சொன்னாங்க, லாயுரீது இல்லசலா, தொழுக மாத்திரம்தான் அவனுடைய நோக்கம். இந்த நோக்கத்தில் ஒரு மனிதன் வெளியேறினால் வெளியேறின பாருங்க, அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை, அவன் வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்படும். அதே போன்று ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு பாவம் மன்னிக்கப்படும். பள்ளிக்குள்ளே அவன் நுழையும் வரைக்கும் இந்த இந்த ஹதீஸ்களை படித்து அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, எட்டுக்களை சுருக்கி சுருக்கி வச்சுருக்காங்க. அதிகமான எட்டுக்களை வைக்க வைக்க அந்தஸ்துக்களும் பாவங்களும் மன்னிக்கப்படும், அந்தஸ்துக்கள் உயர்த்தப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்படும், எட்டுக்களை சுருக்கி சுருக்கி வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோ தூரத்திலேருந்து வர்றீங்களோ அவ்வளோக்கு நன்மை அதிகம், எவ்வளோ எட்டு அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு நன்மை அதிகம், அவ்வளோக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், அவ்வளோக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். இதோட முடியுதா? இதோட முடியலை. அதுக்கு பின்னால் பள்ளிக்குள்ளே வந்துட்டானா, ஃபைதா தஹல் அல் மஸ்ஜித கான ஃபி ஸலாத்தி மா கானத் ஸலாத்து தஹ்பிசு. சரி, பள்ளிக்குள்ளே வந்துட்டாங்க. சில பேர் பள்ளிக்குள்ளே வந்தாலே என்ன செய்கிறது, டைமை பார்க்குறது, அப்படி இவ்வளோ நேரம் இருக்குது, இவ்வளோ வேலையாக சொல்லுங்கள். சில மோதின் மாற எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, மோதின் எவ்வளோ பெரிய பாக்கியம், ஆனால் என்ன செய்கிறாங்க, பாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, பார்க்குறோம் இல்லையா, பாங்க சொல்லிட்டு போயிட்டது இக்காமத்து டைமுக்கு திரும்பி வர்றது, எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்றைக்கு இதில் எவ்வளோ பேர் பொறாமப்படுறாங்க இந்த பாக்கியத்தை வச்சு. ஜமாத்து கேரண்டி, இமாமை விடவும் ஜமாத்து வந்து 100% கேரண்டியாக இருக்குது. மூன் மோதினுக்கு. ஏன், அவர் தானே தொழுகை கலைக்கிறார். திரும்ப தொழுகை ஆரம்பிக்க போகிறதும் அவர்கிட்ட இக்காமத்துக்கு பின்னாடி தானே. அப்போ அவ்வளோ கேரண்டியான ஒரு பத்தியம் அவருக்கு. இந்த 40 நாள் அந்த முதல் தக்பீரோட இமாமோட கிடைக்கிறது, இந்த செய்தியெல்லாம் அவருக்கு கொமனாக எத்தனை 40 நாள்கள் எடுக்கலாம். சுபானந்தான் இன்றைக்கு தொடர்ந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து அல்லது ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டம், ஒரு வாரத்துக்கு ஆரம்ப தக்பீரோட முதல் தக்பீரில் ஜமாத்தில் வந்து ஜாயின் பண்ணுறதுன்றது பெரிய ஜிஹாதா இல்லை? இதுதான் உண்மையான ஜிஹாத். ஒரு நாளைக்குன்றதே சில பேருக்கு பெரிய கஷ்டமாயிடும். 5 நேர தொழுகையை இன்றைக்கு யாருக்கு மனசில் வச்சு சொல்லலாம், நெஞ்சில் கையை வச்சு சொல்லலாம், இன்றைக்கு ஃபஜ்ரில் இருந்து இஷா வரைக்கும் இமாம் அல்லாஹ் அக்பர் நேரத்தில் பள்ளிக்கூடம் நான் இருந்தேன். அது நம்ம நிலைமையாக இருக்குது. நபி அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இதெல்லாம் எதுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு, ஜமாத் தொழுகையை வலியுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டது. ஒரு மனிதன் வீட்டிலே உதவு செய்து அந்த உதவை சரிவர செய்து பள்ளிக்காக வேண்டி ஒரு கட்டை எடுத்து வைத்தாள். பள்ளியின் பக்கம் வருவதற்காக வேண்டி ஒரு 8 எடுத்து வச்சா அதுக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். சரி, அதுக்கு பின்னால் பள்ளிக்குள்ளே வந்துட்டான், ஜமாத்து நடக்கல, தஹியத்துல் மஸ்ஜிதோ முன் சுன்னத்தையோ தொழுதுட்டு அவள் உட்காந்துட்டான்னு சொன்னால், உட்கார்ந்து அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள்? மலக்குமார்கள் அவனுக்காக வேண்டி ஒல் மலாஇக்கத்து யுஸல்லூன அல அஹதிக்கும் மாதாம ஃபி மஜ்லிஸிஹி அல்லதி ஸல்லா ஃபீ. சுன்னத் தொழுதுட்டு அவள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம், அல்லது ஃபர்லை தொழுது போட்டு இன்னொரு ஃபர்லை எதிர்பார்த்துருக்கிறார் சமயத்தில், தர்மம் மகரிப்பு தொழுதுட்டு இஷா வரைக்கும் வெயிட் பண்ணார் பள்ளியில். அவ்வளோ நேரத்துக்கும் மலக்குமார்கள் அமரர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? எக்கூலூன் அல்லாஹும் அர்ஹம்ஹு அல்லாஹும் அஃபிர் லஹு, இறைவா இவனுடைய இவனுக்கு ரஹ்மத் செய்து விடுவாயாக, இவனுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக, அல்லாஹும் துப் அலைஹி, இவனுடைய தோபாவை ஏற்றுக்கொள்வாயாக. இவனுடைய பாவத்தை மன்னிச்சுட்டு இவனுடைய தோபாவை ஏற்றுக்கொள், இவனுக்கு ரஹ்மத் செய்து. யார் சொல்கிறாங்க? மலக்குமார்கள் சொல்லிக் கொண்டிருக்காங்க. இதுவரைக்கும் மாலம் யுஹ்தி ஃபீஹி மாலம் யுஹ்தி ஃபீஹி, அவனுடைய உது முறியாத வரைக்கும், அந்த இடத்துல மற்ற மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் மலக்குமாரி தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்பார்கள். சோர்வடைவார்களா? மலக்குமார்களை பற்றி எல்லா குர்ஆன்லேயும் சொல்லுகின்றார்கள். சொல்லுகின்றான் என்ன செய்யறது, அவர்களுக்கு சோர்வுன்றது கிடையாது, போரிங்ன்றது கிடையாது. அவங்க துவா செஞ்சுட்டே இருப்பாங்க மூமிங்களுக்காக, இப்படியாப்பட்ட மூமிங்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த தொழுமிடத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் இவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைத்து கொண்டே இருக்கும், இந்த பாக்கியம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகவே ஆனால் இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இதில் சொல்லப்பட்ட விஷயம் பல விஷயங்கள். ஒன்று வந்து அவர் என்ன செய்யணும், வீட்டில் இருந்து வெளியேறி இருக்க வேண்டும், வீட்டில் இருந்து வெளியேறி இருக்க வேண்டும். எதுக்காக வேண்டி? தொழுகை நிமித்தம் வெளியேறி இருக்க வேண்டும், தொழுகையை அடிப்படையாக கொண்டு வெளியேறி இருக்க வேண்டும். சரி, ஒரு கேள்வி வரும், இப்போ நாங்கள் உதாரணமாக தொழுகை, அதாவது ஆஃபீஸுக்கு போகிறோம் அல்லது கடை வழிக்கு போகிறோம், அசருக்கு கொஞ்சம் மாறி முன்னாடி கடை வழிக்கு உதவு செஞ்சு கொண்டு மாறி போய் டார்கெட் பண்ணி உதுவை செஞ்சு கொண்டு பஜாருக்கு போகிறோம். இப்போ இந்த நேரமெல்லாம் பஜாருக்கு போகிற வழியெல்லாம் எனக்கு ஒவ்வொரு அந்தஸ்து உயர்த்தப்பட்டு ஒவ்வொரு நன்மை எழுதப்படுமா? இல்லை. சமயத்தில் அங்கே கடையில் இருந்து வாங்க சொன்னதுக்கு பின்னாடி அங்கேருந்து நான் பள்ளியை பக்கம் மூவ் பண்ணுறேனே, அதுக்கு அந்த நன்மை கிடைக்கும். எங்கேருந்து? நான் இருக்கிற இடத்துல இருந்து வாங்க சொல்லப்பட்டால் அப்போ எந்த நேரத்தில் நான் தயாராகி பள்ளியின் பக்கம் நடக்கிறேனோ அந்த நேரத்தில் இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எனக்கு இந்த பாக்கியங்கள் கிடைக்கும், ஒரு நன்மை, அதாவது ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படும். அப்படி இல்லாமல் நம்ம அதாவது ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக வேண்டிய அதாவது உதவி செஞ்சு கொண்டு இப்படியும் ஆஃபீஸுக்கு போகணுன்னு நாங்கள் நினைக்கிறதானே, போய் இன்ஷாவாக அவருக்கு பள்ளிக்கு போகிறேன், அசர் நேரம் தான் அசருக்கு பள்ளிக்கு போகிறேன், இப்போ அதெல்லாம் இதில் கவுண்ட் ஆகாது. எப்போ கவுண்ட் ஆக முடியும் சொன்னால், வீட்டில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு சோழில் இருக்கிறேன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், ஹையா அலா ஸலா ஹையா அலல் ஃபலாஹ் கேட்குறேன், உடனடியாக உதவு செய்து முறையாக உதவு செய்து பள்ளிக்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி என்ற எண்ணத்தில் மாத்திரம் வெளியேறினால் இந்த பாக்கியம் கிடைக்குமா இல்லையா? இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது முக்கியமான ஒரு செய்தி. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி என்ன? நபி அவங்க சொன்ன முக்கியமான செய்தி அவனுடைய எண்ணம், லா யுஹ்ரிஜுஹு இல்லா ஸலா, தொழுகை தான் அவனை வீட்டில் இருந்து வெளியேற்றி இருக்கின்றது, தொழுகை நேரம் இல்லை என்று சொன்னால் வீட்டில் உட்கார்ந்திருப்பான். சரி, கடைசி ஹதீஸ் பார்ப்போம். 11வது ஹதீஸ்லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் அபில் அப்பாஸ் அப்துல்லாஹ் இப்னி அப்பாஸ் இப்னி அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹுமா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யர்வி அன் ரப்பிஹி தபாரக வ தஆலா قال ان الله كتب الحسنات والسيئات ثم بين ذلك فمن هم بحسنه فلم يعملها كتبها الله تبارك وتعالى عنده حسنه كامله وان هم بها فعملها كتبها الله اشرح حسنات الى 700 ضعف الى اضعاف كثيره وان هم بسيئه فلم يعملها كتبها الله அல்லாஹு இந்தஹூ ஹசனத்தன் காமிலா ஒயின் ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா கதப அல்லாஹு சையிஅத்தன் வாஹிதா முத்தஃபக்குன் அலைஹி. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையை கொண்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது, புகாரி முஸ்லீம்லே பதிவாக இருக்கின்றது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குத்சியிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இன்ன அல்லாஹ கதப அல் ஹசனாத் ஃபீமா யர்வீஹி அர்ரபி அர்ரபிஹி தபாரக வதஆலா அன்ஃபுனா, அல்லாஹுவை தொட்டும் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான், கதபல் ஹசனாத் வசியாத், நன்மை தீன்மைகளை அல்லாஹு தாலா எழுதியிருக்கின்றான். நன்மை தீன்மைகளை எழுதியிருக்கின்றான். எழுதியிருக்கின்றான்னா ரெண்டு விதம் இருக்கின்றது. ஒன்று வந்து அல்லாஹு தாலா லௌஹுல் மஹ்ஃபூதில் நன்மை தீன்மைகள்லாம் பதிச்சிட்டான். இந்தந்த மனிதன் இன்ன நன்மைகளை செய்வான், இன்ன தீன்மைகளை செய்வான்றதெல்லாம் லௌஹுல் மஹ்ஃபூதில் அல்லாஹு தாலா வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னாலே எல்லாத்தையும் பதிச்சிட்டான். அதுண்டு, அந்த கருத்தையும் எடுக்கலாம். அடுத்த கருத்து என்ன, ஒரு மனிதன் நன்மை தீன்மை அந்தந்த நன்மைகளை அந்தந்த தீன்மைகளை செய்யக்கூடிய நேரத்தில் அதை எப்படி எழுதுறது, கவுண்டிங் எப்படி, அல்லாஹுடைய சிஸ்டம் என்ன. இப்போ எங்கள்ட ஒரு சிஸ்டம் இருக்குது, நாங்கள் ஒரு தவறை செஞ்சால் எங்களோட சிஸ்டத்தை எப்படி தெரியுமா, தவறு ஒன்றை பத்தாக பதிகிறது, நன்மையை ஒன்றாக தான் பதிகிறது. ஒரு தவறை மேக்ஸிமம் 100 பதிகிறோம்னா 100 கூட பதிகிறேன். ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாண்டா அதை 100,000 கூட பதிகிறது. மன்னிச்சிட்டாலும் புறவு பிரச்சனை வந்து அதை சொல்லி காட்டுறது. ஆனால் அல்லாஹுடைய சிஸ்டம் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டே. அவன் ரஹ்மான், அவனுக்கு பேர் என்ன, ரஹ்மான், அளவற்ற அருளாளன். அவனுடைய அருளுக்கு எல்லை இல்லை, அவனுடைய ரஹ்மத்துக்கு எல்லை இல்லை, அவனுடைய மன்னிப்பு வந்து எல்லையற்றது. அப்போ அவனுடைய சிஸ்டமே மெத்தடே வேறு. அவனுடைய முறையில் என்ன, நபி அவர்கள் விளக்குகின்றார்கள், சும்மா பையனதாலி ஃபமன் ஹம்ம பிஹசனத், நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்வதற்கு தேட்டம் கொண்டால், எண்ணம் கொண்டால் அதை செய்யவில்லை, உறுதியாக எண்ணம் வச்சான், பின்னால் சில உதாரணங்களை சொல்லி பார்க்கலாம், உறுதியாக எண்ணம் கொள்ளுகின்றான், அவன் அதை செய்யவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹு தாலா அதை ஒரு சம்பூர்ணமான நன்மையாக பதித்து விடுகின்றான். எவ்வளோ பெரிய ரஹ்மான். ஒரு நன்மையை செய்வதற்கு ஒரு மனிதன் தேட்டம் கொண்டு உறுதி கொண்டு அதை அவனால் செய்ய முடியவில்லை அல்லது செய்யலை, வேண்டுமெண்டே தான் விட்டான். உதாரணத்துக்கு வேண்டுமெண்டே விட்டாலும் அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பதனால் அவனுக்கு அதை செய்ய முடியாமல் போய்விட்டாலும் அவனுக்கு அல்லாஹ் அதை ஒரு நன்மையாக பதித்து விடுகின்றான். சரி, அதை அவன் எண்ணம் கொண்டு அந்த நன்மையை செய்து விட்டால் அதை அல்லாஹு தாலா எதுவாக பதிகின்றான், எழுதுகிற ஃபர்ஸ்ட்லேயே 10 தான், ஃபர்ஸ்ட்லேயே 1:10 என்ற அடிப்படையில் தான் அவனுக்கு நன்மை வழங்கப்படும். அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதே அவனுடைய இஹ்லாஸை பொறுத்து, அவன் அந்த அமலை செய்த விதத்தை பொறுத்து, அதிலே நபி வழியை அவன் பேணிய முறையை பொறுத்து, சுன்னாவை அவன் கடைபிடித்த முறையை பொறுத்து அது 700 வரைக்கும் அதிகமாகும். ஒயிலா அப் ஆஃபின் கசீரா, இன்னும் பண மடங்குகளாக. 700 வந்து மல்டிப்புள் பண்ணால், 700 மல்டிப்புள் பண்ணால் எத்தனை மில்லியன் லட்சக்கணக்கில் வரும். அப்படியாக கூட அது கூடும், அப்படியாக கூட அந்த நன்மைகள் கூடிக்கொண்டே போகும். இது நன்மையுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலாவுடைய முறை. அதே நேரத்தில் ஒரு பாவத்தை செய்வதற்கு ஒரு மனிதன் எண்ணம் கொண்டால், உறுதியாக ஒரு பாவம் செய்கிறதுக்கு எண்ணம் கொண்டான், அன்றைக்கு ஒரு மூவி பார்க்கணும் என்று முடிவெடுத்துட்டான், இந்த பாவத்தை செய்யணும்னு ஒரு மனிதன் முடிவெடுத்துட்டான் என்று சொன்னால், சரி செய்யலை, சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அது அதில் விளக்கம் இருக்குது, சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால் விட்டானா அல்லது அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அதை கைவிட்டானா, உண்மையாகவே அவனுக்கே திடீரென்னு ஒரு பயம் அவனுடைய உள்ளத்தில் வந்தது, சட்டத்துக்கு பயந்தல்ல அல்லாஹுடைய பயம், ஒரு பயான் கேட்டான், இந்த பாவ செய்யணுமென்ற எண்ணத்தில் இருக்கிற நேரத்தில் ஒரு பயான் காதில் விழுத்துது, சட்னா ரேடியோ திறந்தான் அல்லது ஒரு சீடியை போட்டான், அதில் ஒரு பயான் போகுது, எப்படி ஒரு செய்தி வழக்கி அல்லாஹுடைய அச்சத்தை வலியுறுத்தி ஒரு செய்தியை கேட்டான், உடனடியாக ஸ்டப் ஆகிட்டான், உடனடியாக நிறுத்தி விட்டான்னு சொன்னால் அப்பையும் அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படுது. விட்டதுக்கு நன்மை, செய்ததுக்கு நன்மை, அல்லாஹுடைய கவுண்டிங்கில் சிஸ்டம் என்ன, விட்டாலும் நன்மை செய்தாலும் நன்மை, பாவத்தை கைவிட்டால் நன்மை, நன்மையை செய்தாலும் நன்மை. அதே நேரத்தில் பாவத்தை செய்தால், அந்த பாவத்தை செய்தால் ஃப அமிலஹா கதப அல்லாஹு சையி அதன் வாஹிதா, அதை ஒரே ஒரு பாவமாக தவறாகத்தான் எழுதப்படும். அதுவும் வேறு ரிவாயத்துகளை வந்திருக்குதே, மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், அவனுக்கு எவ்வளோ நேரம் கொடுப்பாங்களாம், 6 hours, கால் நாள் அவனுக்கு டைம் இருக்குது, ஒரு நாளையில் 6 மணி நேரம் அவருக்கு சான்ஸ் இருக்குது. எப்போ தௌபா செஞ்சிட்டானா, அந்த பாவத்துக்காக வேண்டி, அந்த சர்டன் தவறுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டானா, இல்லை என்று சொன்னால் அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள், தவறை பாவத்தை எழுதக்கூடிய மலக்குமார்கள் இவனுடைய தொல்லை தாங்க முடியலை என்று சொல்லி ஏசிட்டு பதிவார்கள். அதுவும் உண்டாகத்தான் பதியப்படும், அதுவும் உண்டாகத்தான் பதியப்படும். ஒரே ஒரு தவறாக, இது குரானுடைய சட்டம். குரான் அல்லாஹு தாலா இதை தெளிவாக சொல்லுகின்றான். என்ன செய்யறது, குரான் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுகின்றான், தெளிவாகவே வந்திருக்கின்றது, மஞ்சா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யார் ஒரு நன்மையை எடுத்து வருகின்றானோ அவனுக்கு அதனுடைய 10 மடங்கு பன்மடங்கு கிடைக்கும். வமஞ்சா அபி செய்ய அதி, ஒரு தீன்மையை ஒரு மனிதன் சுமந்து வந்தால் அதை செய்தால், ஃபலா யுஜிசா இல்லா மிஸ்லஹா ஒஹும் லா யுதலமோன், ஃபலா யுஜிசா இல்லா மிஸ்லஹா, அந்த அளவு தான் அவனுக்கு, அந்த தவறுடைய அளவுக்கு தான் அவன் தண்டிக்கப்படுவான். ஒஹும் லா யுதலமோன், அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள், அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். பாருங்கள், அல்லாஹுடைய நேர்மை எப்படி இருக்குது, நீதம் எப்படி இருக்குது, இது நீதத்திலேயே எல்லை மீறிய நீதம் அல்லாஹ். அப்படி தவறை செய்தவனுக்கு ஒரு தவறு தான் கொடுக்குறன்றது நீதம், அநியாயம் இல்லையே, நாங்கள் தான் சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் ஒரு நன்மையை செய்தவனுக்கு 10 கொடுக்கிறது என்பது அல்லாஹுடைய கொடை, அல்லாஹுடைய ரஹமத், அவனுடைய கருணை. ஆனால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நாங்கள் இப்படி எங்கட கணிப்பீட்டில் வச்சுருக்கிறோம், ஒரு மனிதன் ஒரு தவறை செஞ்சுட்டா அதை 10, 70, 700 நாங்கள் பதிச்சு வச்சுட்டு அது ஒவ்வொரு நேரத்துக்கு அதை சொல்லி காட்டுறது, பிள்ளைகளாக இருந்தாலும் தான், மனைவியாக இருந்தாலும் தான் தவறுகளை. ஆனால் நன்மைகள் வந்து, ஒரு மாதத்துக்கு சாப்பாடு பர்ஃபெக்டாக இருந்தீங்க வீட்டில், நாங்கள் நினச்ச சொன்ன மெனுபடி போயிருக்கோம், எதிர்பார்த்ததை விட அழகாக இருந்தீங்க, ஒரு நாள் மிஸ்ஸிங், 30 நாளில் அந்த நன்மையும் கலஸ் இல்லை. நல்லா படித்த மகன், எல்லாம் ஓகே, அப் டு டேட், இதில் 78 எடுத்துக்கிறேன், எல்லாம் 90-95 mark, எல்லாமே ஏ ஸ்டார் எடுத்துக்கிறான். உண்டு பார்க்க, ஏன்னா 60 பிஸ்னஸில் போதாது உனக்கு, என்ன பயாலஜியில் என்ன உதாரணத்துக்கு நடக்குதா இல்லையா? அப்படி இவ்வளோ நன்மைக்கு முன்னால் இந்த சின்னதாக விளங்குது. இந்த மென்டலிட்டி மாறணும். இது மக்களோட டீல் பண்ணுற நேரத்துலையும் தான், மக்களோட டீல் பண்ணுற நேரத்தில் நான் குடும்பத்தோடையும் தான். இப்போ அல்லாஹ் எங்களோட இப்படி தான் டீல் பண்ணுறான், அல்லாஹ் எங்களோட, அல்லாஹ் நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில், அல்லாஹுடன் நாங்கள் டீல் பண்ணுற நேரத்தில் அல்லாஹ் எங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறான். எப்படி, ஒரு நன்மையை செய்வதற்கு ஒரு மனிதன் நாடினால் உண்டு. உதாரணமாக, நாளைக்கு திங்கக்கிழமை நோன் பிடிக்கணும் என்று சொல்லி உறுதியாக நியத்து வச்சுட்டு தூங்கினார், எழும்பினார் சார் இருக்குட்டார் எழுதப்படும், இல்லை தூங்கிட்டார் அப்பையும் எழுதப்படும், வேணுமென்று விட்டாலும் எழுதப்படும், நல்லா கவனிக்கணும். உதாரணமாக, ஒரு 10 ரியால் ஜும்மா போகிறேன் தான் சாக்கில் போட்டு போகிறாரு, மிஸ்கின்களை எடுத்துருப்பாங்க கொடுக்கணும்னு சொல்லி, அன்றைக்கு ஒரு மிஸ்கினே காணலை, 10 ரியால் லாபம், நன்மை எழுதப்பட்டாச்சு. 10 ரியால் என்ன செய்கிறது, அது ஏண்ட அக்கௌண்ட்டில் இருக்கும், 10 ரியால் சதக்கா செய்த நன்மை எழுதப்பட்டு விடும். சரி, பள்ளி படிக்க போகிறாரு, பார்க்குறாரு இனிமையாக பிடிச்ச காரணம் இல்லையோ தெரியாதே, இப்போ சில நேரம் இந்த ஹவுசிகளுக்கு அப்படி சில பேர் சொல்கிறாங்களே, இந்த யமங்கார் எடுத்து இந்த டெரரிஸ்ட்டு கொடுக்கறது, அப்படி சில விசுவாசிகள் இருக்குது, அப்படியோ தெரியாதேன்னு சொல்லி எடுத்துட்டு நீட்டிட்டு உள்ளே போட்டான், அப்பையும் எழுதப்படும், அப்பையும் எழுதப்படும். ஏன், கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தால் ஆனால் இவனுக்கு சந்தேகம் வருது, பொருத்தமாக இல்லையான்னு சொல்லி, வேணுமென்று தான் கொடுக்க இல்லையான்னு சொன்னாலும் அந்த எண்ணம் வச்சுட்டானே கொடுக்கணுமென்று அதை ரிசர்வ் பண்ணிட்டான், அந்த நேரத்தை ஒதுக்கிட்டான், அதுக்காக வேண்டி இன்றைக்கு தொழணுமென்று நினச்சிட்டான், உறுதியாக நினச்சிட்டான்னு சொன்னால் அந்த நன்மை அவனுக்கு எழுதப்படும், அந்த நன்மை அவனுக்கு எழுதப்படும். ஆனால் கொடுத்தால் ஃபஸ்ட்டில் பத்து, அதுக்கு பின்னாடி ஒரே அடியாக எப்படி மல்டிப்பிள், 20 நம்பிவங்க, இலா சபை 700, அப்படி 10க்கு 700 எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, 10 எத்தனை தடவை மல்டிப்பிள் பண்ணால் 700 வரும், 10 இருந்து உடனே நம்பிவங்க சொன்னாங்க 700, இன்னும் பன்மடங்கு. அதனால தான் நாங்கள் சொல்கிறது, நாளை கியாமத்தில் ஒரு மனிதன் நரகம் போகிறதா இருந்தால் அவனை போல கேவல கிட்டவும் கிடையாது, நல்லா கவனிங்க ஒரு பாயிண்ட். ஒரு மனிதன் உதாரணமாக உலகத்தில் 100 நன்மை செஞ்சிருக்கிறான், இவன் எப்போ நரகம் போவான், நன்மை தீன்மையை நறுத்தானே நரகம் அனுப்புறது, இது தொகையதுக்கு பின்னால், ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதன் தவறு செஞ்சுருக்கிறான், அல்லாஹ் தவறு செஞ்சவன் அல்லாஹு தாலா கேள்வி கணக்கே இல்லாமல் மன்னிப்பான், அதெல்லாத்தையும் விட்டு போட்டு அல்லாஹுடைய மன்றத்தில் எல்லாம் விசாரணை செஞ்சு தான் இவனை நன்மை தீன்மையுடைய அளவுக்கு நிறுத்தி இவரை சுவர்க்க நரகம்னு நிச்சயிக்க போகிறது. ஒரு மனிதன் 100 நன்மை செய்த ஒரு மனிதன் நரகம் போகிறதா இருந்தால் எத்தனை பாவம் செஞ்சுருக்கணும், மினிமம் 1001 பாவம் செஞ்சுருக்கணும், 100 நன்மைக்கு எதிரில் 1001 தவறு செஞ்சால் தான் அவனுக்கு நரகம். ஏன், இந்த 100 10 பெருக்கினா இவனுக்கு 1000 நன்மையுடைய பாக்கியம் இருக்குது. இப்போ இந்த ஆயிரத்தையும் தாண்டி 1001 2002 3000 செஞ்சுருந்தா தான், அதுவும் இதில் இஹ்லாஸோடு செஞ்சு இந்த 100 700 ஒவ்வொன்றே 700 மாற்றிட்டாண்டு சொன்னால் அது எத்தனையோ 100,000, அதையும் தாண்டி பாவம் செஞ்சால் தான் அவனுக்கு நரக நாளை. இது அல்லாஹுடைய ரஹமத்தை எங்களுக்கு காட்டக்கூடிய அல்லாஹுடைய இவ்வளோ பெரிய தயாளத்தன்மை உள்ளவன். அப்பா ஒரு மனிதன் நாளைக்கு நரகத்தில் போடுறதாக இருந்தால் தண்டிக்கிறதாக இருந்தால் இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவன் போகணும். இந்த எல்லா வேரியஸும் சான்சஸ் இருக்கு அவனுக்கு, இவ்வளோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்குது, இது எல்லாத்தையுமே மிஸ்யூஸ் பண்ணினா தான் நரகம் அவனுக்கு நாளைக்கு. குஃப்ரன்ட்டு சொன்னால் ஒன்று சரி வரும், ஷிர்கோட ஒரு மனிதன் மரணிச்சினானா, குஃப்ரோட ஒரு மனிதன் மரணிச்சினானா, அவன் எத்தனை பெரிய நன்மைகள் எடுத்து வந்தாலும் கதிம்னா இலாமா அமிலு மின் அமலின் ஃபஜா அல்லாஹு அமசூரான், அந்த மக்களுடைய நன்மைகள் அல்லாஹு தால என்ன செஞ்சிடுவான், அப்படியே அழித்து விடுவான், பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று அது மாற்றப்பட்டு விடும். இது யாருக்கு? காவிர்களுடைய நன்மைகள். அவங்க நன்மை செய்கிறாங்களா இல்லையா? இன்றைய காவிர்கள் நிறைய நன்மை செய்கிறாங்க, ஆனால் அதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. ஏன்? ஷிர்க்குடன் செய்யப்பட்டதன் காரணமாக, இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்பட்டதன் காரணமாக. ஆனால் ஒரு மனிதன் இஹ்லாஸோட நன்மையை நாடி அமல் செய்திருந்தால் ஒன்றுக்கு 10 கண்ட வீதத்தில் நன்மை செய் அவனுக்கு எழுதப்படும். அப்போ 10 செய்தால் அவனுக்கு என்ன இருக்குது? 100 இருக்குது. அது 100 சில நேரத்தில் 100 படி பார்த்தோன்னு சொன்னால் 7000 மாறலாம். 10 நன்மை செஞ்சு ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிறதுன்னா 7001 பாவம் செய்யணும். 7001 பாவம் செய்யலாமா? 10 நன்மை வரும், 10 நன்மைக்கு எதிரில் 7000 பாவங்கள் செஞ்சதுக்கு முன்னாடி நரகம். அவ்வளோ பெரிய ரஹமத் இருக்குது. அப்போ இதையும் தாண்டி ஒரு மனிதன் நரகம் போகிறான்னு சொன்னால் அவனை விட கேவலம் கட்ட ஒரு மனிதன் துர்ப்பாக்கியசாலி இருக்கலாமா? இருக்க முடியாது. ஆகவே எப்பையும் அப்போ எங்களோட நபியுடைய உம்மத்துக்கு கிடைச்ச ஆகப்பெரிய சான்ஸ் என்ன கேட்டால், சின்ன சின்ன நன்மைகளுக்கு பெரிய பெரிய கூலிகள். லைலத்துல் கத்ர் ஒரு இரவு அடைஞ்சால் அதே போல் அது கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அது யாரை கிடைக்கும்? கன்ஃபார்மாகவே கிடைக்கிறதுக்கு வழியே நபி அவங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க, வழியை காட்டு போயிருக்கிறாங்க. அந்த நபி முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி கன்ஃபார்மாக லைலத்துல் கத்ர் கிடைக்கிறதுக்கு வழியை காட்டினாங்க. லைலத்துல் கத்ரை எப்போ தேடுங்க? ரமலாண்டு கடைசி பத்தில் தேடுங்க, அதுவும் ஒற்றப்பட நாட்டில் தேடுங்கன்னு சொல்லி போட்டு நபி சொல்லிட்டு சும்மா உட்காரல, நபி அவங்க ஏற்றுக்காக இருந்தாங்க பள்ளி. கன்ஃபார்மாக இல்லையா? ஏத்திக்காஃப் ஒரு மனிதன் கடைசி பத்தில் இருந்தான்னு சொன்னால் இன்ஷா அல்லா அவன் லைலத்துல் கத்ர் அவனுக்கு 100% கன்ஃபார்ம். அதுவும் அந்த முறையாக ஏத்திக்காஃப். சில பேர் சில ஏத்திக்காஃப் வழிக்கு கொஞ்சம் லக்ஷர் ஏத்திக்காஃபெல்லாம் இருக்குது, அப்படி இல்லை, முறையாக நல்ல முறையில் ஏத்திக்காஃப் இருந்து உலக சோழிகளில் இருந்து முழுக்க அவன் விடுபட்டு இபாதத்தோடு அந்த பள்ளியில் நோம்போட அதே நேரத்தில் குர்ஆன் திலாவத்தோட திக்ரோட தஸ்பீஹோட பள்ளியில் கழிச்சான்னு சொன்னால் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு உனக்கு நிச்சயமாக கிடைக்குமா இல்லையா? அப்போ 80 நன்மை செய்து பாக்கியம் முன்னைய உம்மத்துகளுடைய நீண்ட கால ஆயுட்காலத்துக்கும் எங்களோட 60-70 இடப்பட்ட காலத்திலையும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமல்களை செய்து பெரிய நன்மைகளை தருவதற்கான பல வழிகளை நம்பி அவங்க நம்ம காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியங்களை கொடுத்துருக்கான். அதில் ஒன்று தான் இப்படியாக பள்ளிக்கு ஒரு கட்டு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்பட்டு ஒரு பாவம் பண்ணிக்கணும். எண்ணி பாருங்கள், சும்மா எண்ணி பாருங்கள், வீட்டிலேருந்து எத்தனை ஸ்டெப் வைக்கிது. படியில் இறங்கினாலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கினாலே 16, 18, 20 படிக்குது. அதுக்கு 20 என்ன செய்கிறது? 20 அந்தஸ்து, 20 பாவம் மன்னிக்கப்படுது, 20 பாவம் மன்னிக்கப்படுது. அப்போ அதையும் தாண்டணும், அதையும் இந்த கவுண்டில் எடுக்கணுமா இல்லையா? அந்த மன்னிக்கப்பட்ட பாவங்கள் அதையும் தாண்டி பாவம் செஞ்சால் தான் அவனுக்கு நாளைக்கு தண்டனை இருக்குது. எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குது, எவ்வளோ பெரிய. ஆனால் இதெல்லாம் எதை வச்சுருக்குது? நியத். இதெல்லாம் இந்த தலைப்புல இமாம் நவவி ரஹ்மத்துல்லா ஏன் கொண்டாங்க? இந்த இஹ்லாஸ் அந்த எண்ணத்தோடு செய்யணும் தான் அடிக்கடி செய்கிற சொல்கிறது. நாங்கள் எந்த நேரத்திலையும் நாங்கள் எந்த ஒரு சிறிய பெரிய நன்மையை செய்யக்கூடிய நேரத்திலையும் இந்த எண்ணத்தை வரவழைச்சோம். இந்த எண்ணத்தை இஹ்லாஸ் என்ற எண்ணத்தை அல்லாஹுக்காக வேண்டி செய்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணத்தை நாங்கள் வரவழைக்க வரவழைக்க அதனுடைய நன்மை மல்டிப்புள் ஆகிக்கொண்டே போகும். அதனால தான் 700 சொன்னாங்க. 700 எதை வச்சு? இப்போ சாதாரணமாக கொமனாக செஞ்சால் தான் ஒன்றுக்கு 10. மசூதிக்காக அல்ல, சும்மா சாதாரணமாக ஒரு எவரேஜாக ஒரு மனிதன் ஒரு அமலை செஞ்சால் ஒன்றுக்கு 10. இப்போ நாங்கள் சில நேரங்களில் தொழுகைக்கு வர்றது சும்மா அது ஒரு பழக்கம் மாதிரி ஆகிட்டுது, அப்படி வந்து அப்படி இல்லாமல் ஒரு மனிதன் தொழுகையை முழுமையாக மனசில் எடுத்து ஓதுறத்தை அவன்கிட்ட உள்ளத்தில் நிறுத்தி இப்படியாக ஒரு மனிதன் தொழுதான் சொன்னால் அதுகள் 100 7000 700,000 அன்றைக்கு கொடுத்தார். இந்த பள்ளியில் தான் இங்கே பக்கத்தில் தொழுது போட்டு செலாம் கொடுத்து ரெண்டு சுஜூ செஞ்சார். செலாம் கொடுத்தாரு ஜமாத்தோட முழுக்க கம்ப்ளீட்டாக ஜமாத்தோட செலாம் கொடுத்துட்டு ரெண்டு சுஜூ தனியாக செஞ்சார். அப்போ பிடிச்சி என்னான்னு கேட்கணும். நான் தயாராகிற நேரத்திலே பக்கத்தில் இருந்த ஒரு சோதி உடனடியாக ஷோய் ஏஞ்சி இப்படி சுஜி செஞ்சான்டா. அவன் காரணம் சொன்னது இதுதான், மார்க்கத்தில் அறிவில்லாத காரணம் தான், ஆனால் அவன் ஒரு நல்ல எண்ணத்தில் செஞ்சான்னா தப்பு, செஞ்சது தவறு. என்ன சொன்னான் லேஷ் கேட்கும், எனக்கும் சர்ஹான். சர்ஹான் என்ன, கொஞ்சம் வேறு வேறு சிந்தனைகள் வந்துச்சான் தொழுகையில். யாருக்கு தான் வராது, வேறு வேறு சிந்தனைகள் வந்துச்சு, அதனால் ரெண்டு சஜிதா சகுமாரி செஞ்சுட்டு போயிருக்காரு. இது சரியாயுது, இது கூடாது. வேறு சிந்தனை தொழுகையில் வேறு சிந்தனை வந்ததுனால, வழி சிந்தனை வந்ததுனால ரெண்டு சஜிதா செஞ்சிடறான். அப்போ ஒவ்வொரு தொழுகைக்கும் செய்ய வேண்டி வரும், ஒவ்வொரு தொழுகைக்குமே செய்ய வேண்டி வருமா இல்லையா? அப்போ அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். ஆனாலும் என்ன செய்யறது, தொழுகையில் அப்படி சிந்தனைகள் இல்லாமல் தொழுகையை ஓர்முகப்படுத்தி சிந்தனையை முழுமையாக கன்சன்ட்ரேட் பண்ணி நாங்கள் தொழுதோம் சொன்னால் 10, 70, 700, 700,000, 700,000,000 கூடுமா இல்லையா? எப்படி நன்மைகள் அதிகரிக்கும் எங்களுடைய எண்ணத்தை பொறுத்து. அதே நேரம் தொழுகையை நபி வழியில் தொழுதால், சுன்னத்தை பேணி தொழுதால், இந்த முறையில் நன்மைகளை இன்னும் பெருகிக் கொள்ளலாம். வாஹுர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you.